ஐயா, ட்ரென்ச் எடுத்து புஞ்சை பயிருக்கு கோடை காலத்தில் காய விட்டு அதுக்கப்புறம் மூடணும்னு சொன்னீங்களே ஐயா, அது இப்போ ட்ரென்ச் எடுத்துட்டு மூடாமல் விடலாமாங்க ஐயா? அந்த ஒரு சந்தேகம். ஏன்னா வரப்பு நம்ம புஞ்சை பயிருக்கு, நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்துக்குமே வரப்பு எடுத்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 அடி 3 அடிக்கு வரப்பு எடுத்துட்டு, நீங்கள் ஒரு மாடல் கொடுத்துருந்தீங்களே புஞ்சை பயிர், அந்த பேனாவில் வரைஞ்சி ட்ரென்ச் எடுக்கிற இந்த வரப்பு சுற்றிலும், அது மாதிரி நம்ம ட்ரென்ச் எடுத்துட்டு அதை அப்படியே அப்படியே விட்டுடலாம் இல்லைங்க, லைஃப் லாங்க்கு. அந்த அந்த ட்ரென்ச் வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா மழை சீசன்லேயும் மழை பெஞ்சுனா அந்த சுற்றிலும் தண்ணி ஓடி அந்த குழியில் தான் நின்றுப்போம், அதனால் பயிருக்கு பாதிப்பு வராது நான் நினைக்கிறேங்க ஐயா. அது பாசிபிளா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அந்த ட்ரென்ச்சை மூடாமல் இருக்கிறது இருந்தால் நமக்கு ஒரு செலவு மிச்சம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் கோடைக்கு ட்ரென்ச் எடுத்து எடுத்து நம்ம காய விட்டு அதிகமாக காய விட்டு காய விட்டு அப்படி மூடுறது கொஞ்சம் செலவு அதிகமாகும். இது ஒரு தடவை ட்ரென்ச் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே இருந்ததுன்னா நமக்கு செலவும் மிச்சம், மழை காலத்தில் தண்ணி அது உள்ளே போயிடுங்கய்யா. இது கொஞ்சம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நன்றிங்க.